శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కేకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుదాహృతి యస్యవాక్పూర్తిపర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విస్త్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇదివరకులో నవనీత చౌర్యం, నవనీత నాట్యం ఇదెల్లాం పార్తాం. இன்றைய தினம் நம்ம முக்கியமான அந்த எம்பெருமானுடைய அவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய தாமோதர என்கிற திருநாமத்தை ஏற்படுத்தின உலூகல பந்தனம், அதை நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்ன மகர்ஷி பாகவதத்துல அந்த கண்ணனுடைய அனுபவத்தை எப்படி சொல்றேன்றத நாம பார்க்கலாம். உலூகலங்கேருபரிவ்யமஸ்திதம் மர்க்காய காமம் ததுதம் சுதிஸ்மிதம் ஹயங்கமம் சௌரிய விசங்கிதேட்சணம் நிரீட்சிய பஷ்டாத் சுதமாகமச்சனைஹி. என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ண நவநீத சௌரியத்துக்காக பார்த்தோம். நாம இவ பாவம் கஷ்டப்பட்டு இந்த ஏறார் இடை நோய் எத்தனையோர் பொழுதுமாயின்னு சொல்லி கடைஞ்சு வெண்ணைய வச்சிருக்கா. வெண்ண வச்சிருந்தாலும் கூட இவ என்ன பண்ணிருக்கா, இவனுக்கு ஒரு உசர கண்ணனுக்கு எட்டாத இடத்துல வைக்கணும்னு வச்சிருக்கா. அப்போ அவளும் வந்து கண்ணனுக்கு எட்டாத இடத்துல வச்சத கண்ணன் அவ கொஞ்ச நாள் அப்படி போன உடனே அந்த வெண்ணையை எடுத்து சாப்பிட்டதோட மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பாண்டத்தையும் உடைச்சிடுற, இதெல்லாம் நாம பார்த்தோம். நம்ம அதே மாதிரி வெண்ணை கடைஞ்சுட்டே இருக்கச்சு குழந்தையா இருக்கிற கண்ணன் யசோதா பிராட்டியிட ஸ்தன்யபானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரான். ஸ்தன்யபானம் பண்ணிட்டே இருக்கச்சு பால் பொங்கெடுத்து அந்த பொங்குற பாலை இறக்கி வைக்கிறதுக்காக அந்த குழந்தைய கீழே விட்டுட்டு அவ பட்டு போற அந்த கண்ணனை கீழே விட்டுட்டு சஞ்சாத கோபுரிதாரணாதரம் சந்தசியதிமந்தபாஜனம் பித்வா மிருஷாஸ்ருஹு திருஷதஸ்மனாரஹோ ஜகாச ஹய்யங்கவமந்தரங்கத. பாக்குறேன் இவனை பொறுத்தவரைக்கும் பால் சாட்டுண்டே இருக்கச்சு அம்மா தன்னை கீழே விட்டுட்டு கிளம்பி போயிட்டாளேன்னு கோபம் கண்ணனுக்கு. அவள் பாவம் தயிர் கடைஞ்சுட்டே இருந்தாலும் கூட அதுல இருக்கிற வெண்ணையை எடுத்து வைக்கிறதுக்கு முன்ன குழந்தை வந்து தண்ணியை சாப்பிடணும்னு சொல்றதுன்றதுனால நிறுத்திட்டு குழந்தைக்கு தண்ணியத்தை கொடுத்திருக்கா யசோதா பிராட்டி. அதுலயும் திருப்தி ஏற்படல கண்ணனுக்கு. இவ்வளவு காரியம் அதாவது தன் காரியத்தையும் விட்டுட்டு கண்ணனுடைய விருப்பம்தான் பிரதானம்னு சொல்லி அவ பண்ணிருக்கச்சே கூட அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்படல. இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாக்க தான் சன்னியம் பண்ணிண்டே இருக்கச்சே விட்டுட்டு போயிட்டாளேன்னு ஒரு நிலை இவருக்கு. இவர் தன்னை ஒரு கோபத்தை தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக அந்த மத்து அப்படியே விட்டுட்டு போயிருக்கா. அந்த பானை மத்து எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கா. அதுல இன்னொரு பாத்திரத்துல வேறொரு கலத்திட்டுன்னு ஆழ்வார் அற்புதமா சாதிக்கிறார். அந்த மாதிரி அந்த வெண்ணெயெல்லாம் மொத்தமா வழிச்சு மேல வந்திருக்கும் அந்த வெண்ணெய், அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல இவரே எடுத்து போட்டுட்டு அம்மா தன்னை விட்டுட்டு போனதுனால கோபம் அந்த மத்தை எடுத்து டமால்னு அடிக்கிறேர். அடிச்சா ஆமுத்த மொத்தம் ஒரே மோரா போயிடுது. இது பார்த்த உடனே யாருக்கு இது ஏதோ திடீர்னு ஓசை கேட்கறதா என்னடா இதுன்னு இப்படி திரும்பி பாக்குறா, பாலை இறக்கி வச்சுட்டு இங்க பார்த்தோம்னாக்க இந்த மோர் பாத்திரத்தை, இந்த கடைஞ்ச பாத்திரத்தை இவர் உடைச்சிட்டு, உடைச்சதுனால எங்க பார்த்தாலும் ஒரே மோரா இருக்கு, வெள்ளவெளியில்னு இருந்துட்டு இருக்கு. சுவாமி தேசிகன் சாய்கிற கண்ணனுடைய புகழ் மாதிரி எல்லா இடமும் புகழ் எல்லா இடத்துலயும் எப்படி பரவி இருக்கோ, புகழுக்கெல்லாம் வெளுப்புன்னு ஒரு இது சொல்றது. அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா எல்லா இடமும் வெள்ளவெளியில்னு இருந்துட்டு இருக்குன்னு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றவர். எங்க இருக்கான் கண்ணன், இருக்கான்னு பாக்கணும்ட்டு அந்த கண்ணனை தேடிட்டு போற. அப்போ இது கண்ணன் என்ன பண்றாருனாக்க, உலோகலங்கேரு பரிவ்யவஸ்திதம் மர்க்காய காமம் தததம் சுசிஸ்மிதம். அவ கஷ்டப்பட்டு முதுகு நோக இவ்வளவு நாழி கடைஞ்ச வெண்ணைய ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்துண்டு தான் சாட்டா கூட பரவாயில்ல, அந்த மூலையில போனா ஒரு உரல் மேல ஏறி உக்காண்டு அங்க ஒரு குரங்கு வந்துதான், அந்த குரங்குக்கு இந்த வெண்ணைய ஊட்டின் இருக்கான் கண்ணு. எந்த அம்மாவுக்கு தான் இது கோபம் வராது, இவன் பா இது ஏதோ சரி இவன் சாட்டு இவ சாட்டா போனா போயிட்டு போறது, நம்ம பையன்தான் சாப்பிடுறதுனால நினைச்சுட்டு இருப்பா. இங்க ஒரு குரங்கு வருது, குரங்குக்கு வெண்ணைய ஊட்டின்னு இருக்கு, அண்ணன்ட போனா பூனை ஒண்ணு வருது, அந்த பூனைக்கு வெண்ணைய சாப்பிடு சாப்பிடுன்னு கையில வச்சுட்டு சாப்பிடுறது, அந்த குரங்கு சாப்பிட மாட்டேன்றது, குரங்குக்கு வெண்ணெய் பிடிக்கல, அது பிடிக்கல என்ன, அது பிடிச்சு கட்டி அணைச்சுண்டு நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஏன் அம்மா கோபம் வராது, உலூகலங்கேரு பரிவ்யவஸ்திதம் மர்க்காய காமம் தததம் சுசிஸ்மிதம். அந்த வெண்ணைய அந்த குழந்தைக்கு அந்த குரங்குக்கு கொடுக்கச்சே அவ்வளவு சந்தோஷமா ஒரே சிரிச்சுண்டே கொடுக்கிறான், நீ சாப்பிடு சாப்பிடுன்னு அந்த பூனைக்கும் அந்த குரங்குக்கும் கொடுத்துருக்கேன். சௌரிய விசங்கிதே க்ஷணம் நிரீட்ச பஷ்சாத் சுதமாக மச்சனை. அவ எதிர வந்தா கண்ணனை பிடிக்க முடியாது, ஓடியே போயிடுவார், அவர் எங்கள போனாலும் பிடிக்க முடியாது. இவ என்ன பண்ண அந்த பக்கமா திரும்பிண்டு பின்னாடியால வந்து அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய பிடிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. இந்த கண்ணனை செமித்தியா இன்னைக்கு அடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா, கையில ஒரு குட்டி கொம்பம் எடுத்துட்டா, இந்த கொம்பை எடுத்துட்டு கண்ணனை பின்னாடியால வந்து கெட்டியா பிடிச்சிட்டுனோ அவனை நன்னா பிடிச்சி இன்னைக்கு அடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா. அவோ அதுக்காக ஓடி வர பின்பக்கமா வர நைசா வர அவோ தாமத்தையட்டிம் பிரசமீட்சத்வர ததோ வருஹ்யா பசசாரபீதவதி கோப்யன்வதாவன் நஜமாச யோகினாம் க்ஷபம் ப்ரவேஷ்டும் தபசேரிதம் மனஹ. பாக்குறா அம்மா ரொம்ப கோபமா வர அந்த கொம்ப பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கா, இந்த கொம்பால கொம்ப கையில முன்னாடி எடுத்து வந்தாக்க அது குழந்தை பாத்துடுவான், அவன் அடிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே ஓடி போயிடுவானேன்னு நினைச்சிட்டு இவள் என்னமோ ரொம்ப ஜாக்கிரதையா வர மாதிரி கொம்ப பின்னாடியா மறைச்சு வச்சுட்டு எடுத்துட்டு வர. அது அந்த வந்து அங்கேருந்து பாக்குறான் கண்ணன், அப்படி திரும்பி பாக்குறான், பாக்கச்சே இவ வரது தெரிஞ்சு போயிட்டு அங்கேருந்து அந்த ஒரு குதி குதிச்சுட்டு ஓடியே போட்டான். இத்தனை நாள் வரைக்கும் உரல் மேல உட்கார்ந்த கண்ணன் இவ்வளவு நாள் வரைக்கும் அம்மா கிட்ட வரான்னு தெரிஞ்ச உடனே ஓடியே போயிட்டாரா அந்த இடத்துல இருந்து. இப்ப நான் உங்களோட சொல்றது எல்லாமே என்னுடைய கற்பனையோ அல்லது நானா சொல்றதோ எதுவுமே கிடையாது, இதெல்லாம் அப்படியே மகர்ஷியினுடைய வாக்கியம், அது சம்ஸ்கிருதத்துல இருக்கிறத நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான் உண்மை. கோப்பியன்யமாசயோகினம் பிரவேட்டும் தபசேரிதம் மனஹா. என்ன பண்ற பாவம், இவன் ஏதோ சின்ன குழந்தைன்னு நினைச்சுட்டு இவன் சாட்சாத் பரமாத்மா, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகான்னு வேதமே சொல்றது. எம்பெருமானுடைய ஒரு சொரூபாதிகளை இது சொரூபம் முதலியவைகள்லாம் சொரூபமோ குணங்களோ திவ்ய சேஷ்டித்தங்களோ எல்லாமே மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, வாக்குக்கு மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு நிலை. அப்படிப்பட்ட கண்ணனை போய் தாங்கிட்டியா பிடிச்சுடலான்னு நினைச்சுட்டு இவ ஓடி போறாளாம். என்னத்த சொல்றது நம்ப அப்படின்னு மகர்ஷி சிரிக்கிறேன். தாமாத்தயஷ்டிம் பிரசமீட்ச சத்வரஹ ததோ வருஹ்யாபசசார பீதவதே கோப்யன்வதாவன்னயமாக யோகினாம் க்ஷமம் பிரவேஷ்டும் தபசேரிதும் மனஹ. யோகினாம் மனசு, எத்தனையோ நாள் மகர்ஷிகள்லாம் அந்த கண்மணியே நினைச்சிட்டு நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க, அவளால கூட தன்னுடைய மனசுக்குள்ள கண்ணனை கட்டுப்படுத்த முடியாதவராக இருந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான், இவ் சாதாரண ஒரு கோபி, இவ யசோத பிராட்டி, அவளுடைய கட்டுக்கு இவர் விட்டுடுவாளா, இவள் கையில மாட்டின்னு வேற பெருமாள், ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டேறான். இவ என்ன பண்ற, தேடின் இருக்க. அன்வஞ்சமானா ஜனனி பிருகச்சல ஸ்ரோணி பராக்கிராந்த கதி சுமத்யமா. இவ கண்ணனை தேடி தேடிந்து போற, கண்ணன் இருக்கிறது தெரியறது. அம்மா பின்னாடி வரத பார்த்த உடனே கண்ணன் ஓடுறே, இவ ஓட அவர் ஓட மாறி மாறி ஓடிண்டே இருந்துட்டு இருக்கா. இது கண்ணன் சின்ன தக்லிண்டு பையன், சின்ன பையன், ஆகையில ஒரே ஓட்டமா ஓடி போறார். இவ வயசு கொஞ்சம் பெரியவு, இவ பெரியவளா இருக்கிறதுக்கு உடம்பும் பாரியா போயிடுத்து. இந்த சரீரத்தை தூக்கிட்டு ஓட முடியல இவளால, மூச்சு வாங்கறது இவளுக்கு. அதோட மாத்திரமில்ல, சரீரத்தினுடைய பாரமும் மெதுவா இருந்துட்டு இருக்கு. இப்படி வேகமா ஓடினாக்க தலை முடியலாம் அவுந்து போறது, அதுல பச்சன் இருக்கிற பூலாம் கீழே விழுந்து போறது. இப்படி ஓடிட்டு இருக்காளாம். இவ ஒன்று என்ன பண்றதுன்னு தெரியலையா. கிருதாக சந்தம் பிரருதந்தமக்ஷிணி கஷந்த மஞ்சன் மஷிணி ஸ்வபாணினாம் உத்வீட்சமானம் பயவிஹ்வலைக்ஷணம் ஹஸ்தே கிரஹீத்வா விஷயந்த்யவாகுரது. பாக்குறான் கண்ணன் திரும்பி, அப்படி பாக்குறேனா, அம்மாக்கு ஒரே மூச்சா வாங்கறது, தலைமுடியெல்லாம் ஊந்து போயிடுச்சு, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுறது, அவளால ஓடி ஓடி வர முடியலையா. சரி பாவம், என்னத்துக்கு நாமளேதான் மாட்டின்றதுதான் இருந்துருவோம் அப்படின்னு பெருமாள் கண்ணன் நினைக்கிறான். அவளை பார்த்து அவள் என்ன நினைக்கிறான்னா, இந்த கண்ணன் தப்பு பண்ணிட்டான், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான், இவ்வளவு நாய் கஷ்டப்பட்டு நான் வந்து கடைஞ்சது, அந்த கடைஞ்ச வெண்ணையை எடுத்தும் போனா கூட போட்டேன், எனக்கு அதை பத்தி விசாரம் இல்ல. அந்த வீடாம்படி மொத்தத்தையும் அந்த மோரை கொட்டி, அந்த மோரை தொடச்சி, அது வந்து அந்த துணி முதற்கொண்டு ஒரே நாத்தமா நாரும், அது அதுல படுற கஷ்டம் இருக்க அது கொஞ்ச நஞ்சம் சொல்லவே முடியாது. மோர் சிந்தி போச்சு, பால் சிந்தி போச்சுனாக்க அதை தொடச்சி அதை சரிப்படுத்துறதுக்குள்ள போரும் போறோம்னு ஆயிடும். இவ்வளவு ஒரு பெரிய வேலைய நமக்கு வச்சுட்டான்னு அதுல போய் கேதம், அதுல போய் கோபம், அதுக்காகதான் இந்த மாதிரி பண்ணுவேடான்னு கொம்பு எடுத்துட்டு அடிக்கணும்ட்டு அவ எடுத்துட்டு போறான். எந்த மத்து கொம்பால எடுத்து தயிரை உடைச்சி வீடாம்படி மொத்தம் மோராக்கினானோ அந்த கொம்பையே தூக்கிட்டு இத்தாலேயே உன்னை உதைக்கிறேன் பாருறான்ட்டு கொம்ப தூக்கிட்டு போறாவோ. இவனை அவளை பொறுத்த வரைக்கும் இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு ஒரு எண்ணம், கட்டப்பட்டு பிடிக்கவும் பெருமாளே போனா போட்டோம், அம்மா என்னத்துக்கு இவ்வளவு தூரம் அல்லாடுறா, நாம தான் மாட்டின்டுவோன்ட்டு மாட்டின்ட்டான். மாட்டின்ட்டாக்க பார்த்தோம்னாக்க அவ கண்ணுல பார்த்தா சரி மாட்டின்றதோட மாத்திரம் இல்ல, கண்ணுல அவ்வளவு கோபம் தெரியறது, கண்ணனை உதச்சு ஆகணும்ன்ற ஒருத்தர் இருக்கு. இவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இந்த குழந்தை பார்த்தா பேந்த பேந்த முழிச்சுட்டு இருக்குதான், கண்ணுல குளம் குளமா ஜலம், என்னடா அம்மா பெருசா அடிக்க போறாளேன்னு பயந்துட்டு இருக்குதான். இது பேந்த பேந்த முழிச்சுண்டு அடிக்க போறாளேன்னு நினைச்சிட்டு இருக்கிறது இந்த குழந்தை மூஞ்சு அவ பாக்குறாளாம். உத்வீட்சமானம் பயவிஹ்வலை க்ஷணம் ஹஸ்தே க்ரஹீத்வாம் விஷயந்த்யவாகுரது. அந்த கண்ணனை கையில பிடிச்சுட்டாலும், இந்த கையில பிடிச்சுட்டு போனா இந்த குழந்தை இப்படி பார்த்தா பேந்த பேந்த முழிக்கிறது, இவளை அடிக்கணும்னு கொம்ப எடுத்துன்னு போனோம், அந்த கொம்ப தூர போட்டாலும் அந்த கண்ணனை பார்த்த உடனே குழந்தைய அடிக்கிறதுக்கு மனசு வரல. இது கண்ணாலயா அதுவா அப்படியே அப்படியே ரொம்ப நடுங்குற மாதிரி பாவனை பண்றான் இவன் கண்ணன். உத்விக்ஷமானம் பயவிஹ்வலேக்ஷணம் ஹஸ்தேஹி கிரஹீத்வா பிஷயந்த்யவாகுரது. அவ என்ன பண்ணா அப்படின்னா, அப்படியே இந்த அந்த கண்ணுல ஜலம் வருது, கண்ணுல குளம் குளமா இருக்கிற அந்த குழந்தைய அடிக்கிறத விட்டுடுவோம், வேற எதனா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான்னு சொல்லி சொன்னார். இதுல என்ன ஒரு கட்டம்னாக்க, சில சமயங்கள்ல சில பசங்கள்லாம் என்ன பண்ணும்னாக்க, அது பயந்துண்டு அடி வாங்கின்றதுன்னா கூட அம்மா அப்பாவுக்கு திருப்தியா போயிடும். அது ரெண்டுமே பண்ணாத அப்படி பேந்த பேந்த முயற்சிண்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நிக்கும் பாருங்க, அப்ப ஒரு கோபம் வரும் பாருங்க அம்மாவுக்கு. அந்த மாதிரி கோபம் யாருக்குமே வர, அதுதான் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா அனுபவிக்கிறேன். கும்பே வினிஹித கரஹா சுவாது ஹையங்க வீணம் திருஷ்வாதாம கிரகண சடுலா மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீச பிரச்சலித பதா நபகச்சன் அதிஷ்டன்னே மிச்சாஹ கோபஹா ஸ்வபதி நயனே மிளயன் விஸ்வகோத்தா. ஹர்த்தும் கும்பே விநிஹித கரஹா ஸ்வாது ஹய்யங்க வீணம். வெண்ண பாத்திரம், வெண்ண பாத்திரத்துல கைய விட்டுட்டு அது கடவுள் அது எடுத்து சாப்பிடணும்ன்றதுக்காக அப்போ கையும் களவுமா மாட்டின்றது. திருஷ்வா தாம கிரகண சடுலா மாதரம் ஜாதரோஷாம். அவர் தேசிகர், தேசிகன் சொல்லச்சே மகரிஷி மாதிரி கும்பெடுத்துட்டு வரதா சொல்ல, கையில கயர் எடுத்துட்டு வர அம்மாவை பார்த்துட்டு எப்படியும் கட்டி போட்டு போறா நம்மளேன்னு அவர் நினைச்சுட்டு. மாதரம் ஜாதரோஷாம், அம்மாவுக்கா ஒரே கோபம், அந்த கோபத்தையும் பாக்குறே. அந்த சன்னிவேசத்துல அப்படியே கண்ணன், அதாவது இது அப்படியே தேசிகனுக்கு சுவாமி சேவை சாச்சர், கண்ணன் எந்த மாதிரி இருந்தேரோ அது சேவை சாச்சர், அது அப்படியே சொல்ற. அம்மாவை பார்த்த உடனே ஓடி போடணும்னு நினைக்கிறேன், அதே சமயத்துல ஒரு பயம் மாதிரி அதுவும் காண்பிக்கணும்னு வரணும்னா, பாயாதீசன் பிரச்சலித பதா நாபகச்சன் அதிஷ்டன்னே. இப்ப அவருக்குள்ள ஒரு பெரிய, அந்த மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த அம்மாவை ஏமாத்திட்டு ஓடி போயிடலாமா, இல்ல ஐயோ பாவம் அம்மா, அம்மாவுடைய இதுல கட்டுண்டு விடலாமா, என்ன பண்ணலாம், அவ கட்டினா கட்டிட்டு போட்டா நம்மள அப்படின்னு பண்ணலாமா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அது ஒரு பயத்தோட நடுங்கிற மாதிரி, பயந்து நடுங்கிற மாதிரி ஒரு பாவனை. அப்போ ஒரு ஸ்டெப் அண்ணண்ட வச்சிருக்கேனா, அதுக்கப்புறம் ஓடவும் ஓடல, நிக்கவும் நிக்கல, இப்படி ஒரு நிலையில அந்த கண்ணன் சேவை சாய்க்கிறேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்போ அந்த மாதிரி சன்னிவேசத்துல அம்மா என்ன பண்ணுவான்றது பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இது குழந்தை கணக்கு வேகமா இருந்துனாக்க அப்போ இது வந்து, அப்ப ஓடி போச்சுன்னா தெத்திண்டு போவான், இதனா பண்ணுவான், மாட்டிருந்தாலும் பரவாயில்ல. இது ஓட போறதா நிக்க போறதான்னு தெரியாத ஒரு சன்னிவேசம். இந்த குழந்தைகிட்ட அம்மாக்கு எவ்வளவு கோபம் வரணும். பையன் ஸ்கூல்ல படிச்சிருந்தான், படிச்சுட்டு இருக்கச்சே ஒரு நாள் ஆத்துல என்னண்ட வந்து சொல்லி சொன்ன, ஸ்கூல்ல அப்பா உன்னை வர சொல்லி சொல்றா, உமா வர சொல்லி சொல்றா அப்படின்னா, நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போனதே கிடையாது, சரி என்னத்துக்கடா நான் வரணுமன்னா, சரி நான் அப்புறம் பாக்குறேன்னு சொல்ற அப்படின்னா, சரின்ட்டு அப்பா அப்புறமா என்னைக்கு முடியறதோ அன்னைக்கு வரேன்னு சொன்னான்னா, மறுநாள் என்ன பண்ணான்னு, நேர் வரலன்னாக்க ஸ்கூலுள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன, நேர் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னான். ஸ்கூலுக்கு போனோம் நானு, போனா அங்கிருந்து அவனுடைய டீச்சர் வந்தான், அவன் ஏழாம் கிளாஸோ ஆறாம் கிளாஸோ வாசிச்சிருந்த பையன் அவன். இப்போ டீச்சர் வந்தான், மார்க் எல்லாம் நல்லாதான் வாங்கிட்டு இருக்கான், ஒன்னும் குறவில்லை சார், இவனோட பட முடியல சார் அப்படின்னு என்னிடம் வந்து அந்த டீச்சர் சொன்னார். என்ன சார் என்ன பண்றான் அவன் அப்படின்னா, இவன் அமைதியா இருக்க மாதிரி இருக்கான், பக்கத்துல இருக்கிற பசங்களை எல்லாம் சீண்டி விட்டுட்டு அந்த பசங்க சிரிக்கிறது அந்த பக்கம் இது பண்றது மொத்தத்தையும் டைவர்ட் பண்ணி விட்டுறான், அப்புறமா இவன் போய் அடிக்கிறதுக்கோசரம் வந்தமானக்க இவனுக்கு கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த கண்ணு பெருசா இருக்கிற கண்ணை வச்சுட்டு பந்து பந்து முழிக்கிறான், ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அப்பாவி மாதிரி இருக்கான் சார். இவனை அடிக்கிறதுக்கும் மனசு வரமாட்டேன்றது, ஆனா இவனா இந்த மாதிரி சேஷ்டை பண்றான். அதுக்காக தான் சார் உங்களை நம்ம உடச்சுக்க சொன்னேன். இதே சிட்டிதான் அங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவனை இப்ப நான் அப்பாவா இருந்துட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியாத ஸ்திதி தான் யசோத பிராட்டிக்கு அந்த கண்ணன் விஷயத்துல அந்த ஸ்திதி. அத்த அப்படியே போட்டோ பிடிச்சு காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ஹர்த்தும் கும்பே வினிகித கரஹா சுவாது ஹையங்க வேணும் திருஷ்டுவா தாம கிரகண சட்டுலா மாதரம் ஜாத்த ரோஷாம் பாயா தேச பிரச்சலித பதஹா நாபகச்சன் நதிஷ்டன் மித்யா கோபஹா சபதி நயனே மேளையன் விஸ்வகோப்தா என்பதாக. இங்கேயும் அதே மாதிரிதான் கொம்பை எடுத்துட்டு ஓடுறா. ஓடினாக்க அந்த கண்ணன் ஓட்டம் காமிச்சுட்டு கடத்தில மாட்டின்றதே பாவம். அப்ப ஆனா அடிக்கிறதுக்கு மனசு வரல, கொம்ப கீழே போட்ட. தியக்வாயஷ்டிம் சுதம் பீதம் விஜ்ஞாயஹத் பகவத்சலா இயேஷ கிலதம் பந்தும் தாம்னா தத்வீர்ய கோவிதா. இவளுக்கு என்னமோ ரொம்ப சாமர்த்தியம் இருக்க மாதிரி நினைச்சிட்டு தான் கொண்டு வந்த கயரால கட்டிடணும்னு நினைக்கிறாளாம். இதுதான் அங்க நடக்கிற ஒரு விஷயம். சுவாமி தேசிகன் சாதிக்கிற யாதவாபிரியத்துல முகு பிரவருத்தம் நவநீத சௌரியே வத்சன் விமுஞ்சந்த மதோஹகாலே உலூகலே குத்ரசிதாத்த புண்ணியே பந்தும் ததம் பந்துமியேஷ மாதா. நவநீத சௌரியம் பண்ற முகு பிரவருத்தம் நவநீத சௌரியன்னு முகு பிரவருத்தம்னு சொல்ல சொல்ற. ஏதோ ஒரு நாளைக்கு நவநீத சௌரியம் பண்ணா பரவாயில்ல. அந்த வெண்ணை திருடுறதுன்றது அடிக்கடி வெண்ணை திருடுறது, ஒரு நாள் திருடுறதுன்றது பரவாயில்ல போனா போயிட்டு போறதுன்னு சொல்றான். அந்த திருடுறதே தொழிலா போயிடுத்து. திருடுறதுன்றது ஒரு தோஷம்தான், அது குழந்தை பண்ணிருக்கு, அந்த குழந்தை பண்ணச்சே அதை மன்னிச்சு விட்டுறது கூடதான் அப்படின்னு சொன்ன, அது ஒரே ஒரு நாள் திருடித்துனாக்க மன்னிச்சு விட்டு விடலாம். நிச்ச நிச்சயம் பண்ணிட்டே இருந்துனாக்க அது எப்படி மன்னிச்சு விடுறது? களவாடாத நாளே இல்லை, எப்ப பார்த்தாலும் திருடுதான். அந்த முகுன்ற சொல்லி சொல்றதுனால மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப பண்ணிருந்தா. சரி, தங்காத்துல ஏதோ அம்மாவுக்கு தெரியாத எடுத்து சாட்டா கூட போனா போயிட்டு போறதுன்னு சொல்லலாம். இங்க நடக்கிறது யாராட்டுல நடக்கிறது? எல்லாராட்டிலயும் போய் அதே காரியத்தை பண்ணி பண்றான். இப்படி சரி வெண்ணதான் திருடுறானா அப்படின்னாக்க வெண்ண மாத்திரம் இல்ல, இந்த மாடோட சம்பந்தப்பட்டது பாலு வெண்ண இருந்தா வெண்ண, தயிர் இருந்தா தயிர், பால் இருந்தா பால், என்ன உண்டோ எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ண திருடின் இருக்கான். அதோட வஸ்து கணக்கு இல்லாது போயிடுச்சோன்னா கோபம் வேற, அந்த கலத்தை தூக்கி போட்டு அத்த உடைக்க வேற உடைச்சுடுறான். சரி எங்கடா அது ஆச்சு இவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க, இது பார்த்தா உள்ள பார்த்தா பாலானா சரி இவன் கண்ணுக்கு எட்டாதபடி வெண்ண வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னாக்க பால் வச்சு போனா அத்தையும் குடிச்சிட்டு போறான். இவன் பறந்ததை பார்த்தா ஒண்ணுமே இல்ல, கறந்தனர் பாலும் தயிரும் கடைந்துரி மேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பெருமானே. இப்ப கண்ணன் இருக்கிறது வரைக்கும், கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் எங்க ஆத்துல சமிருத்தமா இருந்து பாலும் தயிரும் அவ்வளவு இருந்தது. எப்ப கண்ணன் அவதாரம் பண்ணிரோ அன்னைக்குல இருந்து பார்த்தோம்னாக்கா பால் தயிர் மொத்தம் அது இல்லாதே போயிடுறது. எங்க பார்த்தாலும் யாரோ இதுவா இருக்கு. சரி இதுக்கு என்ன பண்றதுன்னு தீர்மானம் பண்ணும். இது வந்து இதுக்கு எதனா ஒரு முடிவு பண்ணணும். குழந்தை தப்பு பண்றது, குழந்தை தப்பு பண்ணா அது யார போய் சேரும்? இந்த குழந்தை என்ன வளர்த்திருக்கா இவ அம்மா அப்பான்னு அம்மா அப்பா வெய்ய மாட்டாளா? ஆகையால நமக்கும் கெட்ட பெயர் வந்துடுறது. அதுக்காக இந்த குழந்தைய ஒரு சிக்ஷை பண்ணி வச்சு இனிமே ஒன்னும் இந்த தப்பு பண்ணாத இருக்கும்படியாக பண்ணணும்னு சொல்ற. உலூ காலே கோத்ர சேதாத்த பொண்ணே. ஒரு உரல்ல கட்டுறது என்ன தீர்மானம் பண்ணிட்டாளாம். அந்த உரலுக்கு சுவாமி தேசிகன் சொல்ற அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அந்த உரல் நிறைய புண்ணியம் பண்ணிருக்குதான், ஆத்த புண்ணியே உலுகலேன்னு சொல்லி சொல்ற அந்த கண்ணனே போய் அந்த கண்ணன் திருமேனி சம்பந்தம் முழுக்க வருது அந்த உரலுக்கு வருது. கொஞ்ச நாள் முன்ன அதே உரல் மேலதான் ஏறி நின்றுந்து அந்த உரல்ல இருந்துதான் அந்த குரங்குக்கும் பூனைக்கும் வெண்ணைய கொடுத்துந்தேர். அதையும் இந்த அம்மா தான் பார்த்தா. இப்ப இந்த குழந்தை கண்ணனுடைய திருமேனி மொத்தம் அதுல அடிபட அது மொத்தம் சேர்த்து கட்டுறதா இருந்துனாக்கா அந்த திருமேனி சம்பந்தம் வரத்துக்கு அந்த உரல் என்ன பாக்கியம் பண்ணித்தோன்னு நினைக்கிறதானா. ஆகையெல்லாம் தேசிகன் சொல்றது உலோகலே கோத்திர சீதாத்த புண்ணி, இந்த உரலா இருக்கிறதும் ஒரு பாக்கியம் அப்படின்னா. கல்லு அச்சேதனமாச்ச, அதுக்கு எப்படி புண்ணிய பாப்பம்லாம் வரும் அப்படின்னா, அதாவது வாஸ்தவம் ததிபாண்டன் விஷயத்துல வரைச்சு எப்படி அந்த பாண்டத்துக்கும் மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற அப்படின்னால, அங்க அச்சேத்தன வஸ்துல சைத்தன்யம்ன்றது வெளிப்படாமல் இருந்திருக்குன்னு ஒரு அர்த்தம் சொல்லி சொல்றது. இப்போ அகல்ய சாபத்னால அவள் கல்லா ஆயிடுறா, கல்லா ஆயிடுச்சு. அந்த கல்லுல ஜீவன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா, எல்லா கல்லு மாதிரியா அந்த கல்லுன்னா, அந்த கல்லுல ஜீவன் இருந்துதான் இருக்கு. அகல்யக்கு எல்லா உணர்ச்சியும் இருக்கு. மழை பெஞ்சா அவன் மேல மழை பெய்யறது தெரியுது, வெயில் அடிச்சா வெயில் அடிக்கிறது தெரியுது, யாரானா ஏறி நின்றா தம் மேல ஏறி நிக்கிறாளுன்னு தோன்றது எல்லாம் தான் தெரியுது. ஆனா அது உள்ள இருக்கிற கூடிய ஒரு சைத்தன்யம் இருக்க அது வெளிப்படாத இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த உரல்ல இருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யம் இது வெளிப்படாத இருந்துட்டு இருக்குன்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்லணும் அதுல. ஆகையால இப்ப அந்த உரலுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த அப்ப அந்த உரல்ல என்ன பண்றேன்னா, இந்த உரலை நகர்த்தி அது ஒரு மனமேல வச்சு எட்டாத போயிடுத்துனாக்கா அப்ப போறேன்னா அந்த உரல் மொத்தத்தையும் கட்டிண்டு நகர்த்துறேன். இப்போ கண்ணனுடைய திருமேனி முழுக்க அதுல போய் சேர்றது சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த உரல் புண்ணியம் பண்ணலன்னு சொல்ல முடியுமான்னா, நிறைய புண்ணியம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, சதாம் பந்தும்னா நல்லவாளுக்கெல்லாம் பந்துவாக இருந்திருக்கிறவ, ஹிதைசியாக இருந்திருக்கன்னு சொல்லி சொல்ற, லோகத்துல இருக்கிறவ எல்லாருக்கும் பிதாவாக எழுந்துள்ள இருக்கவ, சொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப் பிதான், பெரிய பிராட்டியார் உலகத்துல சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய சன்னிதாயினு சொல்ற அப்படின்னால, எல்லாருக்கும் அம்மாவா இருக்கா பெருமாள் கண்ணன், எல்லாருக்கும் தகப்பனாராக இருந்திருக்கவ. அப்படி இருந்திருக்கிற அந்த எம்பெருமான கட்டி போடணும்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். என்ன பண்ற அப்படின்னா, ஏக கில சம்பந்தும் தாம்னா தத்வீர்ய கோவிதா நசாந்தர்ண பகிரியஸ்ய ந பூர்வன்னா பிசாபரம் பூர்வாபரம் பகிஷ்டாந்த ஜகதோயோ ஜகச்சய தம்மத்வாத்மஜமவ்யக்தம் மத்வலிங்க மதோட்சஜம். சரி, கொம்பை விட்டுட்டு கொம்பால் அடிக்கிறத விட்டுட்டு வேற பிரகாரமா தன்னுடைய வீரியத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறான். என்ன வீரியத்தினால சொல்லணும்னா, இந்த குழந்தைய கட்டுவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலும் கட்டு பண்ணணும். இப்ப இந்த கொண்டு வந்த கயர் இருக்க கண்ணனை வெளியில கட்டுமா உள்ள கட்டுமா அப்படின்றதுதான் ஒரு விஷயம். ஆனிதமக்ரேனிஜபந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்யபூர்ணம் நிரீட்சிய நிர்வண்ண தியோஜனன்யாஹ சங்கோச சக்த்யா சபபூவ பந்த்யாஹ. கண்ணனை கட்டி போடுறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி சொன்ன. இப்ப கண்ணன் பண்ற ஒரு காரியங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தா கண்டிப்பா கட்டி போட்டே ஆகணும்னு தீர்மானமும் பண்ணிட்டான். இப்ப தன் எதிர அந்த கயிறையும் கொண்டு வந்துட்டான். இந்த கொண்டு வந்த கயிறை ஆசமந்த அது கட்ட ஆரம்பிக்கணும். இந்த கட்ட ஆரம்பிக்கச்சு அது போராத போயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்ற. இது மொத்தமும் அங்க அபூர்ணம்னு சொல்லி சொல்ற, நிறைவடையாமல் இருந்துருக்குன்னு சொல்றது. இது போராதுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், அதாவது இது போரலன்னு சொல்றத காட்டிலும் நிறைவடையாது இருக்குன்னு சொல்றது இருக்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இப்போ இங்க சில சமயம் சில கேள்வி எல்லாம் வருது. இந்த கயிறு சின்னதா இருக்க, சின்னதா இருந்தாக்க இப்ப இந்த குழந்தைய கட்டணும், கண்ணனை கட்டணும், அந்த இடுப்புண்ட கட்டச்சேயே போறலையா இல்ல இதுக்கப்புறமா உரலோட சேர்த்து கட்டச்சே போறலையா போறலையா எப்படி இருக்கச்சே, இந்த உரலோட சேர்க்கச்சே போறலன்னாக்கா அது வேற விஷயம், இடுப்புல ஒரு சுத்து சுத்திட்டு தானே கட்டணும், இல்ல கண்ணனையே உரலோட சேர்க்க வச்சுட்டு கண்ணன் உரல் ரெண்டுத்துக்குமா சேர்ந்து ஒரே கட்டா கட்டுறால எப்படி கட்டுறான்றதுதான் தெரியல. இப்ப கண்ணனை ஒரு சுத்து சுத்தி கட்டுறதா இருந்ததுனாக்கா கண்ணனுடைய திருமேனின்றது ரொம்ப சின்ன திருமேனி, அப்ப அந்த சின்ன திருமேனிய அது சின்ன கயிறு இருந்தாலே போறோம் அது போட்டு கட்டிடலாம் இல்லையோ, ஆனா கட்டல கட்ட முடியல வளல. இது அகிலம் சில கயிறெல்லாம் என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் பிடிச்சு இழுத்து கட்ட ஆரம்பிக்கச்சே பட்டுன்னு விட்டு போயிடும், இது அந்த மாதிரி இல்ல, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்டு. இப்போ இங்க கட்டுறது குறையே எப்ப தெரியுமோ இல்லையோ, நான் கண்ணனை ஒரு சுத்து சுத்தணும்னு பாக்குறேன் அதுக்கப்புறம் தான் உரல்ல கொண்டு கட்டணும், அந்த கண்ணனை சுத்தறதுக்கே கயர் போறாது போயிடுதான். அதுதான் இப்ப இந்த இடத்துல சொல்றேன், ந சாந்தா ந பகிஹி யஸ்ய ந பூர்வம் நாபி சாபரம். இந்த எம்பெருமான் உள்ளும் புறமும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற எம்பெருமான், சர்வ வியாபியாக இருந்திருக்கிற பெருமான், அந்த சர்வ வியாபியாக இருந்திருக்கிற எம்பெருமான எப்படி கட்ட முடியும்ன்றதுதான் மகர்ஷியினுடைய கூற்று. இதுல என்னன்னு கேட்ட, அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாஜான் நிஹிதோ ஸ்ருதந்தோன்னு ஸ்ருதி சொல்றது. இந்த ஸ்ருதியினுடைய வியாக்கியானத்துல வரைச்சே அணுவா இருக்கிற வஸ்துக்கு காட்டிலும் அணியான அணியான் சமக அணுவா இன்னும் அணுவா இருந்திருக்கே, மகத்தாக இருக்கக்கூடிய வஸ்து காட்டிலும் எல்லாம் பெருசா இருக்கிறத காட்டிலும் பெருசா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. விபுன்னா ஆல் பர்வாடிங்னு சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் இருக்குன்னு அர்த்தம். அது அதுக்கு மேல ஒண்ணு இருந்துன்னாக்கா அப்ப அந்த விபுத்துவமே அதுக்கு போயிடும். அணுன்னாக்கா இதை காட்டிலும் சின்னதா ஒண்ணு கிடையாதுன்னு அர்த்தம். அது அந்த சின்னதா இருக்கிறதுக்கும் கீழே போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அப்ப இது அணுவா ஆகாது. இப்ப எப்படி அணுவா இருக்கிற வஸ்துவை காட்டிலும் அணி அம்சமா ஆகும், மகத்தா இருக்கிறத காட்டிலும் மகத்தா ஆகும் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல என்னன்னு கேட்ட, பெருமாளாடு புக முடியாத அவர் உள்ள நுழைய முடியாத இடம்ன்றது எதுவுமே கிடையாது. காத்து கூட என்ன வாசல்ல கதவுலாம் சாத்திருந்ததுன்னா காத்து உள்ள போகாது. அதே மாதிரி வெளிச்சமும் எல்லா இடமும் தடை உட்பட்டாக்க தடையை தாண்டி வெளிச்சம் போகாது. இது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பெருமாள் போக முடியாத இடம்ன்றது எந்த இடமும் கிடையாது, எல்லா இடத்துலயும் சஞ்சரிப்ப. அதே மாதிரி பெருமாள் இல்லாத இடம்ன்றது எதுவுமே கிடையாதுன்றது தான் இது அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி என்பதனால சொல்லுகிறோம் என்பதை அந்த இடத்துல உபனிஷத்துல வியாக்கியானம் பண்ற அதே விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. எல்லா வஸ்துக்கள்லையும் நீக்கமர நிறைந்து இருந்துட்டு தான் இல்லாத இடம் எதுவும் இல்லைன்ற ஒரு நிலையில இருந்துருக்கிற அந்த கண்ணனை போயே இவள் கட்டி போடணும்னு சொல்றா. எவ்வளவு பெரிய கயிறை கொண்டு வந்தா எப்படி கொண்டு வந்து கட்ட முடியும்ன்றதான். பூர்வாபரம் பகிஷ்டாந்த ஜெகதோ வா ஜெகச்சயா ஜெகதா கிருஷ்ணஸ்ய பூர்வாவதி, பூர்வம் பூர்வாவதியாகவும் இருக்கார், அப்புறம் உத்தராவதியாகவும் இருக்கிறது, எல்லாமே அவர் வெளியில இருக்கிறது எல்லாமே அவரை தான். பெருமாள் இல்லாததுன்றது ஒண்ணு இல்லையே, அப்ப எப்படி சொல்றதுன்னு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான யசோத பிராட்டி அவரை எம்பெருமானா கண்ணன பெருமாளா நினைக்கல. தம் மத்வா ஆத்மஜம் அவ்யக்தம் மத்யலிங்கம் அதோட்சஜம், தன்னுடைய குமாரன் தன்னுடைய பையன் இந்த மனுஷனா இருந்திருக்கிறவன்ற மாதிரிதான் அவன் நினைக்கிறாளே தவிர இவர் பெருமாள் இவர் இவரை யாராலையும் ஒன்னும் கட்ட முடியாது அப்படின்ற பாவமே அவளுக்கு துளிக்கூட வரலையாம். ஆகையால என்ன பண்ணா அப்படின்னா, தத்தாம வத்தியமானஸ்ய ஸ்வார்த்தகஸ்ய கிருதாகதாம் ஜங்குளோபனம பனம அபூத்தேன ஜங்குள ஊனம் அபூத்து தேன சொந்ததே அந்யச்ச கோபிகா. கயிறை கட்டுற கட்டினா ரெண்டே ரெண்டு அங்குலம் இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா போருமா, அந்த ரெண்டு அங்குலம் குறவா இருக்குன்னு சொல்லி சொன்னாலும் இந்த கண்ணனை ஒரு கையால கெட்டியா பிடிச்சிருக்கா இவன் மறுபடியும் ஓடி போயிட்டான்னா என்ன பண்றதுன்றதுக்காக இந்த கயர்ல கொஞ்சம் போறம் போராது போயிட்டு இது இருந்தா இந்த ரெண்டங்களும் இருந்தா பிடிச்சு இழுத்து போட்டு முடிச்சு போட்டுடலாம். அதுக்காக இந்த கயிறை ஒரு கையில பிடிச்சுண்டு கண்ணனை ஒரு கையில பிடிச்சுண்டு அங்க இருக்கிற கோபிகளை கூப்பிடுறா. அந்த கோபிகளை கூட்டாக்க இன்னொரு கயிறு எடுத்துவாமா இன்னொரு கயிறு எடுத்துவா அப்படின்னு இந்த கயிறை கொண்டு வா கொண்டு வான்னு சொல்றா. அங்க ஆத்துல இருக்கிற கயிறு மொத்த கயிறையும் கொண்டு வந்துட்டான். மொத்த கயிறையும் கொண்டு வந்தாலும் இந்த நுனிக்கும் அந்த நுனிக்கும் சேர்த்து கட்ட முடியல அப்படின்னு சொன்ன. இத்தனை கயிறும் கணக்கு சுத்தி இருந்தாக்க கண்ணனே தெரிய மாட்டார் அப்படி ஆகி பேர் இவ்வளவு உண்டு குழந்தை. ஆனா மொத்த கயிறையும் கொண்டு வந்து போறாததாக இருந்திருக்க அதை பார்த்துதான் என்ன பண்றது அப்படின்னா இது ஜங்குளம் நோனன்றதான் சொல்லி சொல்ற. அதுவும் எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா இங்க பாதி ரெண்டு அங்குலம் தான் குறைவா இருக்குன்னா இங்க விஜயவாடா பக்கத்துல ஆந்திரால மட்டப்பள்ளியில பானக நரசிம்மன்னு ஏழு இருக்காருன்னு சொன்னார். அடையும் செய்வச்சது இல்ல. அந்த சிம்மனத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னாக்க ஒரு சின்ன பாத்திரத்துல பானகம் எடுத்து போனாலும் சரி பெரிய ஒரு கங்காளத்துல பானகம் எடுத்து போனா கூட அந்த பாதி வரைக்கும் அந்த பானகம் அந்த பெருமாள் அந்த உத்தரமுக மண்டலத்துல சேர்த்து அது இதுவாகும் மீதி பாத அப்படியே நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவா. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய கயிறை கொடுத்து வந்து எத்தனை கயிறை ஜாயின் பண்ணாலும் கூட ரெண்டே ரெண்டு அங்குலம் மாத்திரம் அப்படியே நின்றுன்னு இருக்குதான். இந்த ரெண்டு அங்குலம் தாண்டதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாளாம். அவோ எதாசி ததபின்யோனம் தேனான்யதபி சந்தபே. ஒரு கயிறை எடுத்து வந்தா அந்த கயிறை கட்டு வந்து எட்டி கட்டி பார்த்தாலும்னாக்கா ரெண்டு அங்குலம் குறவா இருக்கு முடியல. இன்னொரு கயிறு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றா. இன்னொரு கயிறு கொண்டு வந்தாலாம் ததபி நியூனம் அதுவும் குறவாதான் இருந்துருக்கு அதே ஸ்டேஜ் தான். அந்நதபி சந்ததே அதையும் கொண்டு வந்தா இன்னொன்னு சேர்த்திருந்தாலாம் ததபி த்வங்குளம் பந்தனம். இது கட்டுறதுக்கோசரம் என்னென்ன கொண்டு வந்தாலும் எல்லாமே ரெண்டு அங்குலம் குறவாவே இருந்துருக்கு. இப்ப அவ மாத்திரம் ஏகாந்தமா பண்ணல திருவாயிர்பாடியில இருக்கிற அத்தனை கோபியரும் வந்து பாக்க ஆரம்பிச்சுட்டா. இது கொண்டு வா கொண்டு வான்னு கயிறு கொண்டு வானே என்ன விட்டுட்டு போயிடுவானே கண்ணன் போயிடுவான் உரலையும் பிடிச்சிட்டு கயிறையும் பிடிச்சிட்டு கண்ணனையும் பிடிச்சிட்டு இருக்கா. இவ்வாறு தானே கொண்டு வந்து கொடுக்குற கயிறு கொண்டு வந்து கொடுக்குற. இது பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். எல்லாம் இவ்வளவு கயிறு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டா கூட ரெண்டங்களும் குறவா இருக்கே ரெண்டங்களும் குறவா இருக்கேன்னு எல்லாருக்கும் ஆயிடுச்சு. இவளுக்கே ஒரு சிரிப்பு வந்துட்டான். இது என்னடா ஆச்சரியம் இந்த பையனை பிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் முன்ன எவ்வளவு கோபம் இருந்தது அந்த கோபம் மொத்தம் போய் ஒரு சிரிப்பு வந்துட்டான் இவளுக்கும். இவளுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாவும் இருந்துருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத. அதே சமயத்துல உள்ளுக்குள்ள கோபமும் இருந்துருக்கு. இந்த கோபத்தினால எப்படியானா இன்னைக்கு அண்ணனை கட்டிய போட்டு வருதுன்னு தீர்மானம் பண்றா. இது கடிச்சு பிடிச்சு பாக்குறா எத்தனை கயிறு பண்ணி பார்த்தாலும் இது எவ்வளவு ஒரு கஷ்டம். இது கண்ணை விட்டா போயிடுறது. ஆகையால இவரை ஒரு கையில பிடிச்சுண்டு கயிறை ஒரு கையில பிடிச்சுண்டு அந்த உரலை கிட்டச்சுத்தான் அணைச்சுண்டு இப்படி எல்லாம் ஒரு கஷ்டமா இருந்துருக்க. இந்த கண்ணன் ஒரு தொப்பைய ஒரு அமுக்கு அமுக்கினாக்கா அந்த ரெண்டு அங்குலம் வந்துடாதான்னா அந்த ரெண்டு அங்குலம் வச்சு கட்டிட முடியாதுன்னாக்கா அது பண்ண முடியல இவனால. இவ பாக்குறா பாத்துட்டு பார்த்தா உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுறது. அது பார்த்தா மறுபடியும் என்ன மாதிரியே அந்த தலை முடிச்சு போட்டுட்டு இருக்கா அது முடியெல்லாம் அவுந்து போறது. இவளுக்கு பார்த்தோம்னாக்கா அந்த மேல போட்டு இருக்கிற அந்த மேலாடை எல்லாம் கூட அப்படியே சரிஞ்சு போயிடுறது. எவ்வளவு நாய் அல்லாடுறது இந்த குழந்தையோட இது ஒண்ணும் பண்ண முடியலன்னு பாக்குறாராம். அதை பார்த்த உடனே அம்மாவனுடைய கஷ்டத்தை பாக்குறான். நிறைய நிர்வினியோ ஜனன்யா அம்மாக்கு இவ்வளவு கஷ்டத்தை நம்ம கொடுத்துடுறோமா என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் பாக்குறாராம். பார்த்துட்டு சொல்ல சொல்றாராம் இந்த கயிறெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை சங்கோச்ச சக்தி இருக்கு. பெருமாளுக்கு பெரியவரா ஆற சக்தியும் இருக்கு குறுக்கிக்கிற சக்தியும் இருந்துருக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இவர் தனக்கு இருக்கக்கூடிய சங்கோச்ச சக்தியினால குறுக்கிக்கிற சக்தியினால அவர் தான் என்ன பண்ணிட்டாராம் உடம்ப குறுக்கின்றாராம். திருஷ்ட்வா பரிஸ்ரமம் கிருஷ்ணஹ கிருபயா சீத் ஸ்வபந்தனே. போனா போயிட்டு போற அம்மா அவளை நாம இதுக்கு மேல கஷ்டப்படுத்த வேணான்னுட்டு அவளுக்கே திருப்தியா இருந்துட்டு போட்டோம், என்ன கட்டிட்டதா அவ நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்து அவ கட்ட அவர் கட்டு உண்டாராம். அதாவது அம்மாவுக்கு யசோதா பிராட்டிக்கு தான் கட்டிட்டான்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணன் என்னன்னா அவன் தான் தன்னுடைய சங்கல்பத்தினால யசோதைக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரட்டும்னுட்டு அந்த கண்ணன் கற்றுண்டானாக ஆனான்னு சொல்லி சொல்ற. சுவசே நாபி கிருஷ்ணேன யசேதம் சேஸ்வரம் வசே. இப்போ இந்த பெருமாள் என்ன பண்ண தாயக்காக தான் கட்டுண்ட சங்கோச்ச சக்தியா சபபூவ பந்தியா, தன்னுடைய சங்கோச்ச சக்தியினால சங்கல்பத்தினால ஸ்வபந்தேனு கிருபையாசீத் ஸ்வபந்தனேன. பெருமாள் தன்னுடைய ஒரு அவரே ஒரு கிருபை, அம்மா விஷயத்துல ஒரு கிருபை வந்துதான் அதுக்காக தன்னுடைய பந்தனத்தை இது பண்ணிண்டு தான் கட்டப்பட்டவனாக ஆனான் என்பதாக சொல்ற. இப்படி பெருமாள் கண்ணன் யசோதை பிராட்டியினுடைய ஒரு எண்ணத்தை நிறைவேறி வச்சு தான் கட்டுண்டவனாக ஆனான் என்பதை இப்ப பாக்குறோம். இப்ப கட்டுண்ட கண்ணனுடைய நிலையும் அங்க அப்ப எப்படி இருக்கு, அந்த கோபிகள்லாம் இப்ப என்ன சொல்ற அவரை அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். இந்த தாமோதர வృத்தாந்தம் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். அந்த கட்டுண்ட கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.